உடகு மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். உடகு மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். மண்ணோட கூடுந்தால் மண்ணாய் போகும். தன்னாசை குஞ்சுகள் எங்கே வாழும்? சிறகும் சருகாய் உதிர்ந்தே போகும். உடகு மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். ஆறுதல் கூறவோ என் தேவதை வந்தது. பாலைவனம் தேடியொரு நதி வந்தது. மெல்லிய பார்வையால் நீ சொல்லிய வார்த்தையா என் இதயம் நம்பிக்கையில் துடிக்கின்றது. இலையே உதிர்ந்த பின் மலக்காட்சியா, இனியும் உனக்குள்ளே மனக்கோட்டையா? நான் உனது நினைவில் இனியும் வாழ்ந்து பார்க்கிறேன். உருகும் எனது மனதை உனக்கு பாடலாக்கினேன். உடகு மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். நெஞ்சினில் தாங்கினே பாசத்திலே பாரங்களும் சுகமானது. கண்களை கூடத்தான் நான் மூடுவதில்லையே. தூக்கமின்றி வாழ்வதற்கோ வரம் கேட்கிறேன். நதியே நெருப்பிலே எரிகின்றதே. வாடி போகுமோ? விதியின் வழியில் கவிதை பறவை ஓடி போகுமோ? உடகு மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். மண்ணோட கூடுந்தால் மண்ணாய் போகும். தன்னாசை குஞ்சுகள் எங்கே வாழும்? சிறகும் சருகா உதிர்ந்தே போகும். குடகு மலைக்காடு, அதில் குருவிக்கொரு கூடு. குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில்